ಗುರುಭ್ಯೋ ನಮಃ ಶ್ರೀಹರಯೇ ನಮಃ ಶ್ರೀಹರಯೇ ನಮಃ ಶ್ರೀಹರಯೇ ನಮಃ ಗೋಪಿಕಾ ಜೀವನ ಸ್ಮರಣಂ ಗೋವಿಂದ ಗೋವಿಂದ ದಶಕಂ 18 ಋತು ಚಕ್ರವರ್ತಿಯುಡೆಯ ಚರಿತ್ರಂ ಸೊಲ್ರದು ಜಾದಸ್ಯ ಧ್ರುವಕುಲ ಏವ ತುಂಗ ಕೀರ್ತೇಃ ಅಂಗಸ್ಯ ವ್ಯಜನಿ ಸುತತ್ಸವೇನ ನಾಮ ಯದ್ದೋಷ ವ್ಯಥಿತಮತಿಃ ಸ ರಾಜವರ್ಯಃ ತ್ವತ್ಪಾದೇ ನಿಹಿತಮನಾವನಂಗತೋ ಭೂತ್. ಧ್ರುವನುಡೆಯ ಕುಲತ್ತಿಲ ಪಿರಂದ அங்கன் என்று பிரசித்தனான ஒரு ராஜாக்கு வேனநாமா வேனன் என்கிற ஒரு புள்ளை பிறந்தார். அதுக்கப்புறம் தன்னுடைய புத்திரன் அதர்ம காரியத்துல ரொம்ப ஈர்ப்பாடு இருக்கிறதுனால அதர்ம பிரவர்த்தி ரொம்ப பண்றதுனால இதெல்லாம் பார்த்து ரொம்ப துக்கப்பட்டார். யாரு? அந்த ராஜசிரேஷ்டர். இன்னொட்டு என்ன பண்ணார்? தன்னுடைய ராஜ்யத்தை ராஜ்யத்துல இருக்கிறவர்களுடைய பிரஜைகளுக்கு நல்லது வரணும் என்று பகவத் பாதாரங்கத்துல திருடமா பக்தியோட தபஸுக்கு பண்ண போயிட்டு போனாராம். ஸ்வத்பாதே நிதிதமனாவனந்ததோ பூத. அந்த ராஜ்யத்துல இருக்கக்கூடிய பிரஜைகளுக்கு சந்தோஷம் நிம்மதி எல்லாத்தையும் கிடைக்கணும் என்று பகவானுடைய திருவடியை நாடி போனார். பாபூ பிக்ஷிதி தல பாலனாய வேனஹ பௌராத்யை உபநிஹித கடோர வீத்யஹ சர்வேப்யோ நிஜ பலமேவ சம்ப்ரஷம்சன் பூசக்ரே தவ யஜனான்யம் நிரௌசீத். மகா பாபியா இருந்தாலும் சரி, உக்ரபராக்கிரமியான அந்த வேணனையே ராஜ்யத்துல இருக்கிற ஜனங்கள் தங்களுடைய ராஜ்யம் அநாதை ஆகப்படாதே அப்படிங்கிற ஒரே ஒரு காரணத்துல அந்த வேணனையே சிம்ஹாசனத்துல உட்கார்ந்தினா அப்படின்னா வேணனையே ராஜா பட்டம் கொடுத்தார். அதுக்கப்புறம் ராஜா ஆனாரோ இல்லையோ என்னாச்சு? சர்வேபியோ நிஜபலமே வசம் பிரசம்சன் பூசக்ரே. தன்னை எல்லாரும் கண்டுக்கணும், தன்னையே எல்லாரும் பூஜை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆணவத்துல பூமியில இருக்கிற எல்லா அங்கேயும் இருக்கிற அந்த பகவத் ஆராதனைகள் எல்லாத்தையும் தடைஞ்சாரா அவர். யாருமே பண்ணப்படாது பகவத் ஆராதனை, யாருமே பண்ணப்படாது, என்னைதான் ஆராதனை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வேணும் ரொம்ப கஷ்டப்படுத்தின் இருந்தார். சம்ப்ராப்தே ஹிதகதனாய தாபசௌகே மத்தோன்யோ புவனபதிர்ன கச்சனீதி த்வன்னிந்தா வதனபரோ முனீஸ்வரைஸ்தைஹ சாபாக்னௌ ஷலபதசாமனாயி வேனஹ. மகாபாப்பியா இருந்தாலும் ஹிதத்தை உபதேசம் பண்றதுக்கு மகர்ஷிமார் வந்தார். அப்போ வேணா இப்படி எல்லாம் பண்ணாது அப்படின்னு உபதேசம் பண்ணினாலும் வேணன் என்ன சொன்னார்? பகவானுக்கு நிந்தனை பண்றது அல்லாமல், பகவான் நிந்தனை பண்றது அல்லாமல் வேற எந்த ஜெகதீஸ்வரனுமே இல்லை நான் அல்லாமல் என்று கூறினான். பகவானை நிந்தை பண்றதல்லாமல் முனீஸ்வரை தகி என்னை தவிர்த்து வேற எந்த ஈஸ்வரனும் இல்லை அப்படின்னு சொன்னார். அந்த சொன்னது கேட்டதும் முனீஸ்வரர்களுக்கு கோபம் வந்துடுத்து, கோபம் வந்து சபித்தார். அந்த சாபம் அக்னியில சாப அக்னம், அந்த சாபம் என்கிற அந்த அக்னியில சலபம் மாதிரி அந்த வேணன் இல்லாம ஆயிட்டார், அப்படியே பதித்தார் அப்படிங்கிற. தன்னாசாத் கலஜன பீருகைர் முனீந்திரை தன்மாத்ரா சிர பரிரக்ஷிதே ததங்கே த்யக்தாகே பரிமதிதாத் அதோருதண்டா தோர்தண்டே பரிமதிதே த்வமாவிராசி. ராஜாவுடைய காலம் கழிந்ததும் அதனால அந்த ராஜ்யம் அநாதமாயிடுது, பயம் ஏற்பட்டது எல்லாருக்கும். அப்போ முனிவர்கள் என்ன பண்ணினார், இந்த வேணனுடைய சரீரத்தை வேணனுடைய மாதாவான சுனீதையால காப்பாற்றப்பட்டது. அப்போ அந்த மாதாவினிடம் போய் அந்த சரீரத்தை எடுத்தார், அந்த வேணனுடைய சரீரத்தை கடைஞ்சார். அவனை கடையடுத்த அவனுடைய ஊருதனங்கள்ல தண்டங்கள்லேருந்து கடைஞ்சப்போ பாபத்தினால ஒரு மூர்த்த ரூபம் எடுத்து நிஷாதன் என்கிற புருஷன் ஜென்மா எடுத்தார். அவனுடைய வர்க்கக்கார தான் நைஷதன்மார்கள் பாபமுக்தனான. பாபமுக்தனான அந்த சரீரத்தோட பாகுதண்டங்கள் கடைந்தப்போ பகவானே நீங்கள் தானே அவதாரம் பண்ணினேல் அப்படின்னு பகவான் அங்க அவதாரம் பண்றார். பிருத்து சக்கரவர்த்தியா அவதாரம் பண்றார். விக்யாத பிருத்துரிதி தாபசோபதிஷ்டைஹி சூதாத்யை பரிணுத பாவி பூரி வீரியஹ வேனாத்யாத பலித சம்பதம் தரித்ரீம் ஆக்ராந்தாம் நிஜ தனுஷா சமாமகார்ஷீஹி. பிருத்து என்ற பேர்ல தெரியப்பட்ட நீங்கள் குருவாயிருப்பா, தாபசன்மாரால உபதேசம் பண்ணப்பட்ட சூதமாகத வந்திகளாகிற ஸ்துதி பாடனமாரால ஸ்தோத்திரம் செய்யப்பட்டார்கள் அப்படிங்கிற, அதாவது அந்த பிருத்து சக்கரவர்த்தி அவதாரம் பண்ணப்போ சூதமாகதி வந்திகள் எல்லாருமா ஸ்துதி பண்றார்கள். மேலும் அந்த ராஜ்யத்துல என்ன ஆச்சுன்னா, வேணன் ரசாட்சி பண்ற சமயத்துல ரொம்ப துரோகிக்கிறாரு. அந்த துரோகிக்கிறதுனால அங்க இருக்கிற சம்பத்தை எல்லாம் அவ கொண்டு போய் ஒரு ஒதுக்கி வைத்த ஒரு பூமியான தனுஷ்கோடியில உள்ள பதிச்சு நிரப்பாக்கினார் அப்படின்னு தனுஷ்கோடியில மறைத்து வைத்தார்கள் அந்த சம்பத்தெல்லாம், அந்த ராஜ்யத்தினுடைய சம்பத். அது என்ன, அந்த வேணனுடைய துரோகத்தால பயந்து அப்படி பண்ணினார்கள் அப்படின்னு இதுல சொல்ற. பூயத்தா நிஜ குலமுக்கியவத்சை தேவாதி சமுச்சித சாருபாஜனேஷு அன்னாதீன் அபிலஷிதானி யானி தானி ஸ்வச்சந்தம் சுரபிதனூமதூதுஹஸ்வம். அதுக்கப்புறம் பிருத்து சக்கரவர்த்தி ஆகிற நீங்கள் குருவாயிரப்பா, சுரபி அப்படிங்கிற ஒரு திவ்யமான கோ ஒரு பசுவா ரூபம் எடுத்தேள் அப்படிங்கிற. அப்போ அதுலேருந்து வேண்ட விஷயங்கள் எல்லாம் கறந்தெடுத்தார்களாம் எல்லாரும். யாரெல்லாம் அப்படின்னு பாக்கறத ரிஷிகள் பிருஹஸ்பதியை கண்ணுக்குட்டியா வைத்து பகவான்கிட்டேந்து கறந்தெடுத்தார்கள். இந்திரியம் அப்படிங்கிற பாத்திரத்துல சந்தத்தை கறந்தெடுத்தார். மேலும் தேவர்கள் இந்திரனை கண்ணுக்குட்டியாக்கி ஸ்வர்ண பாத்திரத்துல சோமரசத்தை கறந்தெடுத்தார்கள். அசுரர்கள் பிரஹ்லாதனை வச்சமாக்கி கண்ணுக்குட்டியாக்கி இரும்பு பாத்திரத்துல சுரையையும் எடுத்தார். கந்தர்வர்கள் விஸ்வகர்மாவை குட்டியாக்கி மதுர சங்கீதத்தை கறந்தெடுத்தார் அப்படின்னு சுரபி அப்படிங்கிற பகவானுடைய திவ்யமான கோ பகவானே அவதாரம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்றதுல அங்கேருந்து வேண்டது, பூமிக்கு வேண்டது எல்லாருக்கும் நல்லது நடக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் அவாவா கறந்து எடுத்தார் பகவான்கிட்டேந்து அப்படின்னு சொல்றான். ஆத்மானம் யஜதி மகைத்வைத்ருதாமன் ஆரப்தே சததமவாதி மேதயாகே ஸ்பர்தாலு ஷதமக ஏத்யநீச வேஷஹ ஹ்ருத்வாஸ்வம் தவ தனயாத் பராஜிதோ பூத். விஷ்ணு பிருது சக்கரவர்த்தி ஆகக்கூட நீங்கள் அஸ்வமேத யாகங்கள் பண்ணிட்டு வந்தேளே, சர்வதேவமயமான தன்னுடைய ஸ்வரூபத்தையே பஜித்துண்டு 99 அஸ்வமேத யாகம் பண்ணி முடித்தார். 100வது அஸ்வமேத யாகம் பண்ண போறார். அப்ப அது பண்ண போற வேளையில யாகத்துக்கு உண்டான அஸ்வத்தை வந்து இந்திரன் எடுத்துட்டு போயிட்டார். ஏன் அப்படின்னா, 100 யாகம் நடத்தினவால கூப்பிடுற பேராக்கம் சதமச மகன் அப்படிங்கிறது. அந்த பட்டம் உலகத்திலேயே எனக்கு மட்டும்தான் என்று ஆணவத்தோட இந்திரன் இருந்த. ஆனா இப்போ பிருத்து சக்கரவர்த்தியான பகவான் இந்த 100வது அஸ்வமேதம் யாகம் பண்ணினா இந்த பட்டம் அவருக்கு போயிடுமே. அதனால ஆணவத்தோட அந்த 100வது அஸ்வமேத யாகம் நடத்தணும்னா அந்த யாக அஸ்வம் இருந்தா தானே அந்த யாகம் நடக்கும். அதனால அந்த அஸ்வத்தை திருடிந்து போனாராம். மேலும் இந்த யாகத்தை காப்பாற்றணும் அப்படின்னு பகவானுடைய புத்திரன் அந்த பிருது சக்கரவர்த்தியோட புத்திரன் வேகம் இந்திரன் போய் யுத்தம் பண்ணி இந்திரனை தோல்வி அடைய வைத்து அந்த அஸ்வத்தை திருப்பி கொண்டு வந்தாராம். அப்படி அந்த அஸ்வத்தை திருப்பி கொண்டு வந்த அந்த புள்ளைக்கு விஜிதாஸ்வன் அப்படிங்கிற பேரு கொடுத்தார், பேரு வைத்தார். அப்படி தேவேந்திரம் முகுரிதி வாஜினம் ஹதந்தம் மன்னௌ தம் முனிவர மண்டலே ஜுகூஷௌ ருந்தானே கமல பவே க்ரதோ சமாப்தௌ சாக்ஷாத்வம் மதுரிபும் ஐக்ஷதா ஸ்வயம் ஸ்வம். எகேன் அந்த அஸ்வத்தை திருடிந்து போற அந்த இந்திரனை பார்த்து முனிவர்கள் என்ன பண்ணா, அந்த அக்னியில ஹோமிக்கிறதுக்கு தொடங்கினான். அந்த அக்னியில அந்த இந்திரனை புசிக்கி விடலாம் அப்படிங்கறதுக்காக ஹோமிக்கிறதுக்கு தொடங்கறத பிரம்மா பகவான்கிட்ட போய் பக்கத்துல வந்துட்டு சொன்னார், பிருதோ பகவானே, உங்களுக்கு 99 யாகம் பண்ணின கீர்த்தி போதுமே அப்படின்னு சொன்னதும் அந்த வேளையில யாகம் நிறுத்த சொன்னார் பிருது சக்கரவர்த்தி. அப்படி யாகத்தினுடைய முடிவுல அந்த பிருது சக்கரவர்த்தி தன்னுடைய உண்மையான ரூபம் விஷ்ணு ரூபத்தை காட்சி கொடுத்தார் எல்லாருக்கும் அப்படின்னு சொல்றார். அப்படி அந்த விஸ்வரூப தர்சனம் அங்க நடக்கிறது. தத்தம் வரமுபலப்ய பக்திமேகா கங்காந்தே விஹித பத கதாபி தேவ தத்ரத்தம் முனிவஹம் ஹிதானி சம்சன் ஐக்ஷிஷ்டா கனக முகாம் முனீன் புரஸ்தாத். ஒரு நாள் கங்கா நதி தீரத்துல நடத்தின 100 நீண்டு நின்ன சத்ரயாகத்துல சத்ரயாகம் பண்ணிட்டு இருந்தார் அவர். அப்போ அங்க இருக்கக்கூடிய ராஜ அந்த முனிவர்களுக்கெல்லாம் ஹிதம் எது நல்லது அப்படின்னு ஹிதானி சம்சன்கள். மேலும் என்னாச்சு, விஜயானம் சனகமுகோதிதம் ததானஹ ஸ்வாத்மானம் ஸ்வயமகமோ வனாந்த சேவீம் தத்தாதிருக் பிருதுவ புரீஷ சத்வரம் மே ரோகௌகம் பிரசமய வாதகேகவாசிம். சனகாதிகளால உபதேசிக்கப்பட்ட பிரம்ம ஜானத்தை எடுத்துட்டு ராஜ்யபாரம் ராஜ்யபரணம் வெடிந்து சந்நியாசத்துக்கு தபோவனம் சென்றார் பிருது சக்கரவர்த்தி. மேலும் தன்னுடைய ஆத்மாவே அடைஞ்சார் அப்படிங்கிறார். இங்க அழகா ஸ்வ ஆத்மானம் ஸ்வயமகமோ, ஏன்னா பகவான் பகவானே தானே அடையாது, தன்னுடைய ஆத்மாவே அடைந்தார் பகவான் அப்படின்னு சொல்லி இப்படி எல்லாம் பண்ணின லீலைகள் எல்லாம் பண்ணின குருவாயிரப்பா வாதகேகவாசின், என்னுடைய ரோகௌகம் பிரசமய, என்னுடைய ரோகத்தை நிவாரணம் பண்ணித்தா சாந்தித்தா எனக்கு அதுல அப்படின்னு பிரார்த்தனை பண்ணி அழகா இந்த பிருதுடைய சரித்திரத்தை குருவாயிரப்பன்ட்ட சமர்ப்பணம் பண்றார். நாராயணாகில குரோ பகவன் நமஸ்தே. மேலும் தசகம் 19 பிரஜேதசுகளுடைய கதையை சொல்ற, பிருதோ சுனப்தா பிருது தர்ம கர்மட பிராதீன பர்ஹிர் யுவதௌ சதத்ருதௌ பிரதேததோ நாம சுதேதத சுதான் அஜீஜனஸ்வத் கருணாம் புராணிவ. பிருது சக்கரவர்த்தியோடைய சின்ன பிள்ளையோட பிள்ளைக்கு பிள்ளை பிறந்தார். அதுதான் பிராச்சீன பிரகிஷு அப்படிங்கிறவர். அது என்னன்னா கிருது சக்கரவர்த்தியுடைய புத்திரனான விஜிதாஸ்வன், அவருடைய புத்திரன் ஹவிர்தானன், அவர் வந்து அக்னிகுலத்துல பிறந்த திஷனை அப்படிங்கிறவளை விவாகம் பண்ணினார். அவருடைய பிள்ளையாகும் பர்ஹிஷதன். அந்த பர்ஹிஷதன் நிறைய யாகங்கள் பண்ணியிருந்தாராம். அது வந்து பிராச்சீன முகங்கள், அத கிழக்கை பார்த்து திரபைகளை கொண்டு பூமண்டலத்தையே நிறைத்தாராம். அதனாலேயாக்கும் அவருக்கு பிராச்சீன பர்ஹிஷு அப்படிங்கிற பேர் வருது. பிராச்சீன பர்ஹிஷு அந்த புள்ளை. அந்த புள்ளை எப்படி இருந்தாராம், தர்மத்தோடையும் கர்ம காண்டத்துல சமர்த்தனும் ஆயிருந்தாராம். தன்னுடைய மனைவியான சததுருதை அப்படிங்கிறவளுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தா அவ ரெண்டு பேருக்கும் பிறந்தவாளாக்கும் பிரச்சேதசுகள் என்ற பெயரோட நிறைய சுதன்மார்களை பெற்றெடுத்தார் அப்படின்னு சொல்ற. சரோவரம் மனோகரம். அதுக்கப்புறம் பிரஜா திருஷ்டியில ரொம்ப ஆசையா இருக்கக்கூடிய பிராச்சீன பர்ஹிஷு வந்து 10 பிள்ளைகள்கிட்ட பிரஜைகளை சிருஷ்டி பண்ணு என்று சொன்னாராம். அவர்களோ பகவத் உபாசனைக்கு ரொம்ப அதி ஆசையோட எங்க போனாலாம், பச்சிம கடல் அப்படிங்கறதுக்கு போனாராம். ஆனா அங்க போறதுக்கு முன்னாலே அதனுடைய தீரத்துல ஒரு மனோகரமான சரோவரம் தந்தது சுரு மனோகரம், அழகான சரோவரம் தடாகம் பார்த்தார் கண்டார்கள். அந்த தடாகத்துல பார்த்த உடனே அவளுக்கு அங்க வந்து ரொம்ப ஆசை வந்துடுச்சு. மேலும் ததா பகத் தீர்த்தமிதம் சமாகதோ பவோ பவத் சேவக தர்ஷனாதிருதா பிரகாசமாசாத்ய புற பிரச்சேதசாம் உபாதிஷத் பக்ததமஸ்தவஸ்தவம். அந்த சரோவரம் அப்படிங்கறது அந்த தடாகம் வந்து ஸ்ரீ ருத்ரனுடைய இடமா இருந்துதான். அங்க போய் இவ தபஸ் பண்ணவும் ருத்ர பகவானுக்கு ரொம்ப சந்திருப்தி ஆகி அவளுக்கு பிரத்யட்சமா காட்சி கொடுக்கிறார். மேலும் அவர் வந்து உபாதிஷத் பக்த தமஸ்தவஸ்தவம் பகவானுடைய ஸ்தோத்திரம், உங்களுடைய குருவாயிரப்பா உங்களுடைய ஸ்தோத்திரம் அவளுக்கு உபதேசம் பண்ணினார் ஸ்ரீ ருத்ரன் அப்படிங்கிறார். தவம் ஜபந்தமீஜலாந்தரே பவந்தமாசே விஷதாயுதம் சமாஹ பவத் சுகாத் ஸ்வாதரசாதமீஷ்வியான் பபூவ காலோ த்ருவவன்ன சீக்ரதா. ஸ்ரீ ருத்ரனால உபதேசம் பெற்று அந்த ஸ்தோத்திரத்தையே ஜபித்து இவ்வளோ வருஷம் அப்படின்னா தவம் ஜபந்த தமமீஜலாந்தரே 10,000 வருஷம் 10,000 சம்வத்சரம் வந்து அவ அந்த ஜலத்துல மூங்கி கிடந்தார்கள். இதுல சொல்ற பபூவ காலோ த்ருவவன்ன சீக்கிரதா, த்ருவனை மாதிரி சீக்கிரத்துல ரொம்ப க்ஷிப்ரத்துல சீக்கிரம் வேகமா அவளுக்கு பகவத் தர்சனம் கிடைக்காட்டாலும் அவளுக்கு இந்த 10,000 சம்வத்சர காலம் போனதே தெரியலையாம். அப்படிதானே பகவானுடைய அந்த லீலைகளை பகவானுடைய ரூபத்துல எப்படியே நம்ம நினைச்சிட்டு இருக்கோம்னா சமயம் போறதே தெரியாதே. அதே மாதிரி அவளுக்கு அந்த காலம் போனதே தெரியலையாம். எத்திர பாகியம். தபோபிரேஷாமதி மாத்திரவர்திபிஹி சயக்ஞஹிம்சா நிரதோபி பாவிதஹ பிதாபிதேஷாம் கிருஹயாத்தனாரத பிரதர்ஷிதாத்மா பவதாத்மதாம் யேயௌ. இவாளுடைய இவா பண்ணின இந்த யஜ்ஞங்களாலையும் தபசனாலையும் பகவத் பக்தியாலையும் என்னாச்சு அப்படின்னா வேணன் கூட நரகத்திலேருந்து கரையேறினாராம். யார் வேணன் அப்படின்னா நம்ம சொன்ன முன்னால பாபத்தினுடைய பலன் முனிவர்களுடைய சாபத்தால உயிர் பிறந்தவன் பிரிந்தவராகும் வேணன். அவனுக்கு கூட நரகத்திலிருந்து கரையேறினாரா இவாளுடைய யஜ்ஞங்களாலையும் தபஸினாலையும் பகவத் பக்தியாலையும் அப்படின்னு சொல்ற. அப்போ அந்த ராஜதானியில வந்த நாரதர் வந்து உபதேசம் பண்ற பரமாத்ம ஞானம் வந்து பிராஜீன பரிசித்தாக ஆகக்கூடிய அவளுக்கு சொன்னார். அவ வந்து பகவத் சாயுஜ்யம் அடைந்தார்கள் அப்படின்னு சொல்ற. கிருபாபலேனைவ புறப்பிரதேதாம் பிரகாசமாக பதகேந்திர வாகனம் விராஜி சக்ராதி வராயுதாம் சுபிஹீம் பக்தவாத்சல்யத்தினால நீங்கள் குருவாயிருப்பா நீங்கள் வந்து அந்த பிரதேதத்துக்களுக்கு முன்னால பதகேந்திர வாகன கருடாருடனா சங்க சக்கர கதாதாரியா மகா ஆயுதங்கள் எல்லாம் தரித்துண்டு அஷ்ட புஜாபிகி அஷ்டாபிகி உதஞ்சிதி எட்டு கைகளோட அவ முன்னால பிரத்யக்ஷம் ஆனேலே அப்படி அவர் முன்னால காட்சி கொடுக்கிறார் பிரஜேதசுகள் முன்னால. பிரஜேதசாம் தாவதயா சதாம் அபி ஸ்வமேவ காருண்ய பராத்வரானதாஹ பவத்விசிந்தாபி சிவாய தேஹினாம் பவத்வசௌ ருத்ரந்திஷ்ட காமதா. அவளுக்கு வரம் என்ன வேண்டும் அப்படின்னு கேட்டதும் அவ வரம் எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனாலுமே பகவானாச்சே பகவத் பக்தனாச்சே அவர் வந்து அவர் வரம் கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறார்? உங்களை வந்து யாரெல்லாம் நினைக்கிறார்களோ பவத் விசிந்தாபி சிவாய தேகினாம் உங்களை யாரெல்லாம் நினைக்கிறாளோ அவள் எல்லாருக்கும் நல்லது வரட்டும். இந்த ருத்ரனால உபதேசம் பண்ணப்பட்ட இந்த ஸ்தோத்திரம் யாரெல்லாம் சொல்றாளோ அவளுக்கெல்லாம் சர்வ அபீஷ்டங்களையும் கொடுத்து சௌக்கியமா இருப்பார்கள் அப்படின்னு இவாளுக்கு வரம் கொடுத்தாளாம். இப்படி போன்ற அனுகிரகங்களை கொடுத்தார் அப்படின்னு சொல்றார். அவாப்ய காந்தா தரையாம் மகிருஹாம் தயாரமத்வம் தசலக்ஷவத்சரீம் சுதோஸ்து தக்ஷோ நனு தக்ஷணாச்சமாம் பிரயாத்யதேதி வ்ருக்ஷங்களுடைய மரங்களுடைய புத்திரியான மாரிஷை அப்படிங்கிறவளை தன்னுடைய மனைவியா எடுத்துட்டு அவள் அந்த மாரிஷை கூட 10 லட்சம் சம்வத்சரங்காலம் சந்தோஷமா வாழ்ந்தார் வாழ்வை அப்படின்னு சொல்லி. மேலும் அதுல தக்ஷன் அப்படிங்கிற ஒரு புத்திரன் உண்டாவார். அப்பவே எங்கிட்ட வந்து சரணம் அடை என்னை வந்து அவாப்யகாந்தாந்தனையா மகீருமா என்னை வந்து ஸ்துதோஸ்து தக்ஷோ தக்ஷன் பிறந்ததுக்கு அப்புறம் என்னை வந்து சரணம் அடை என்னை வந்து அடை என்னை நீ அடைவாய் அப்படின்னு சந்தோஷமா அவர் வந்து ஆசீர்வாதம் பண்ணினாராம் பகவான். ததஸ்தே பூதலரோதினத்தரூன் கிருதாதகந்தோ துகினே நவாரிதா திருமைஸ்தத்தாம் தனையாம் அவாப்பியதாம் த்வதுக்த காலம் சுகினோ பிரேமிரே. பகவான் இப்படி ஆசீர்வாதங்களை பண்ணி அன்றதானமானார். அந்த தடாகத்திலிருந்து கரைக்கு வந்தார்கள் பிரஜேதசுகள். மேலும் சாகோபசாகங்களால கரையை மறைத்து இடதுங்கி நிற்கக்கூடிய அந்த விருட்சங்களை குரோதம் கோபம் வந்து கொடுத்தவளுக்கு வெளியில போக முடியலையே அப்படிங்கறதுனால அதனால அக்னி உண்டாவது அந்த கோபத்துல வரக்கூடிய அந்த அக்னியால அது எல்லாத்தையும் தரிப்பிக்கலாம் எல்லாத்தையும் அப்படியே சாப்பிட்டு விடலாம் அப்படிங்கிற மாதிரி தொடங்கறத பிரம்மா அந்த பூந்தோட்டத்துல வந்து நின்னார். இப்பண்ணப்படாதுப்பா அப்படின்னு அவளை பின்திருப்பித்தார் அப்படிங்கிறார். அதுக்கப்புறம் பிரம்மாவுடைய உபதேச பிரகாரம் பகவானுடைய உபதேச பிரகாரம் விருட்சங்களுடைய புத்திரியான புத்திரிகளை பிரஜேதசுகளுக்கு விவாகம் பண்ணி கொடுத்தா. மேலும் பகவான் ஆசீர்வாதம் பண்ணா மாதிரி அத்தனையும் சம்பத்திரம் அந்த மாரிஷை, அந்த விருக்ஷனுடைய புத்திரியான மாரிஷை கூட சௌக்கியமா இவர் வாழ்ந்தார். அவாப்ய தக்ஷம் சசுதம் கிருதாத்வராஹ பிரஜேதசோ நாரத லப்தயா தியா அவா புரானந்த பதம் ததா விதஹ த்வமீஷ வாதாலய நாத பாஹிமாம். இப்படி போயிட்டு இருக்கா, அவாப்ய தக்ஷம் சசுதம், தக்ஷன் என்கிற புத்திரனே கிடைச்சது, அவளுக்கு சந்தோஷம் அடைந்தார்கள். பிரஜேதசகளும் நிறைய யாகங்கள் பண்ணி சுகிருதமா நாரதன்லேருந்து கிடைச்ச ஞான பலத்தால பிரம்மஸ்வரூபத்தை அடைந்தார்கள் பிரஜேதசுகள். இப்படி பிரஜேதசனுடைய சரித்திரத்தை சொல்லி பகவானே இப்படி எல்லாம் பக்த வச்சலனா இருக்கக்கூட குருவாயிருப்பா, என்னை வந்து என்னுடைய வியாதியில என்னென்ன காப்பாச்சு அப்படின்னு இந்த பிரஜேதசனுடைய சரித்திரத்தை குருவாயிருப்பன் சமர்ப்பணம் பண்றார். நாராயணா அகில குரோ பகவன் நமஸ்தே.